சாமி வரும். எங்கேயும் கூட வரும். என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும். எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும். சாமி ஆடி வரும். எம் பாட்ட சாமி வரும். எங்கேயும் கூட வரும். ஆட்டுக்கண்ணும் கூட வரும். அம்மனும் செம்மண்ணும் எந்தனைய கூட வரும். ஏஎம் பாட்ட சாமி வரும். எங்கேயும் கூட வரும். என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும். விட்ட காத்து